ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சிதபதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிகராணி பிரணாலி மேமே அஸ்மத்குரோர் பகவதோச்சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யனஃ புலபதே வகுலாதிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீபலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரதால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததந்தி சதவோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யாம் திராவிட வேதசாகரம் திருவழிஞ்சினாடென்றும் தென்குருகூரென்றும் அருவிணியவன் பொருணர் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தார எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்போன் யாரின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த சாரக்கிரமாத் யாக்குவன்னிகவாந்தலப்பணவு நிர்தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் சதாரிணாமானந்தம் பிரபத்யே எம்பெருமானை பரம போக்யன் என்பதாக ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டு வருகிறார். எம்பெருமானை என்னவெல்லாம் சொல்லி நான் அனுபவிப்பேன் என்று ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆழ்வார் சொல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகில தனுகையா சம்பிரதுஸ்தாவதுஷ்டக என்று சுவாமி ஜெய்சிங் சாதிக்கிறார். சகல வஸ்துக்களுக்குள்ளுமே அந்தர்யாத்மியாக பகவான் இருப்பான். அதனால பகவானை பஞ்சபூதங்களாக சொல்லலாம், பூதங்களிலிருந்து உண்டான வஸ்துக்களாக சொல்லலாம், நல்ல ஒளியுடைய பதார்த்தங்களான சூரியன் சந்திரன் விளக்கு முதலானவைகளாக எம்பெருமானை சொல்லலாம், நல்ல தேன் பால் முதலிய வஸ்துக்களாக எம்பெருமானை சொல்லலாம். தேன் பால் முதலிய வஸ்துக்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவற்றுக்கு மாதுரிய ரசத்தை கொடுப்பவன் எம்பெருமான், ஒளியுள்ள பதார்த்தங்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவற்றுக்கு ஒளியை கொடுத்தருள்வோன் எம்பெருமான் என்பதாக அர்த்தம். ஆக எல்லா விதமாகவும் எம்பெருமானை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுல ஆறாவது பாசுரத்திலே பால் எங்கோ நான்கு வேத பயன் எங்கோ சமய நீதி நூல் எங்கோ நுடங்கு கேள்வி இசையெங்கோ இவற்றுள் நுத்த மேலெங்கோ இவற்றுள் நல்ல மேலெங்கோ வினையுள் மிக்க பயன் எங்கோ கண்ணனெங்கோ மால் எங்கோ மாயனெங்கோ வானவர் ஆதியையே. வானவர் ஆதியான நித்திய சூரிகளின் நிர்வாகனான எம்பெருமானை நான் என்னவென்று சொல்லுவேன், பால் என்று சொல்லுவேனோ, நான்கு வேதங்களிலும் பரம புருஷார்த்தமாக சொல்லப்பட்டவன் என்று சொல்வேனோ, அல்லது அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை நிர்ணயிப்பதற்காக வந்த விசார சாஸ்திரங்களிலே பரம புருஷார்த்தமாக நிர்ணயிக்கப்பட்டவன் எம்பெருமான் என்று சொல்லுவேனா, அல்லது போக்கியதையாலே பரமபோக்கியமாக இருக்கும் இசை என்பதாக அவளை சொல்லுவேனா? இவை எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதான ஒரு போக்கியம் என்று தனிப்பட்ட முறையில் சொல்லுவேனா? சகல புண்ணியத்தின் பலம் என்று சொல்லுவேனா? ஆச்சரியம் என்று சொல்லுவேனா? கண்ணனை நான் என்னவென்று சொல்லுவேன் என்பதாக இந்த பாசத்தினுடைய அர்த்தம். பால் எங்கோ நான்கு வேத பயனெங்கோ. பால் என்பது பரம போக்கியமான வஸ்து. போக்கியமான வஸ்துக்களை எல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த பாசுரத்திலே. அதாவது மதுரமான வஸ்துக்களை சொல்லும்போது முதலில் நினைவுக்கு வருவது பால் தான். பசும்பால் மிகவும் இனிமையாக இருக்கும் என்பது உலகத்தில் பிரசித்தம். நல்ல மருந்தாகவும் நல்ல இதமாகவும் அதே சமயத்திலே நல்ல ருசியாகவும் இருக்கக்கூடியது பால் என்பதாக சாஸ்திரங்களிலும் பிரசித்தம். நேராகவும் நாம் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட பால் என்று எம்பெருமானை சொல்லுவேனாம். அல்லது நான்கு வேத பயன் என்றோ, நான்கு வேதங்களிலும் சொல்லப்பட்ட பயன் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்பதாக நான்கு வேதங்களிலும் நான்கு புருஷார்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே பரம புருஷார்த்தமாக நான்கு புருஷார்த்தங்களிலும் வைத்து உயர்ந்த புருஷார்த்தமாக எம்பெருமானை வேதம் எடுத்து காண்பிக்கிறது. அப்படி நான்கு வேதங்களிலும் சொல்லப்பட்ட புருஷார்த்தம், புருஷார்த்தம் என்றால் ஒரு மனிதனால் விரும்பப்படக்கூடிய பொருள், மனுஷன் விரும்பக்கூடிய பொருளிலே மிகவும் உயர்ந்தது எம்பெருமான் தான், அவனே பிராப்தியன் என்பதாக சொல்வேனா? சமய நீதி நூல் என்றோ, இந்த வேதங்களுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக நீதி நூலாக அதாவது நியாய நூலாக வந்த பிரம்மசூத்திரம் எதிரானவர்களே புருஷார்த்தமாக சொல்லப்பட்டவன் என்று சொல்லுவேனா என்று அர்த்தம். பிரம்மசூத்திரத்தை நியாயம் என்று சொல்வார். அதைத்தான் இங்கே தமிழிலே நீதி நூல் என்று சாதித்திருக்கிறார். நியாயம் என்றால் இங்கே அர்த்தம் வேற. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் விசாரம் செய்து பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு அதில் இதுதான் சித்தாந்தம் என்று நிர்ணயம் செய்வதற்கு நியாயம் என்று பெயர். சீபாஷ்யத்திலே பல நியாயங்கள் இருக்கின்றன, பல விஷயங்களை எடுத்து விசாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்வோம். அதுல வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் விளக்குவதற்காக இந்த மாதிரி விசாரம் செய்து நிர்ணயம் செய்வதற்காக ஸ்ரீ வியாச பகவான் வேதாந்த சாஸ்திரம் அருளி செய்தார். வேதாந்த சாஸ்திரம் என்பது பிரம்மசூத்திரம். பாராசரியா பிரபூதாத் உபனிஷத் அமிர்தோதன்மத சாரபூதம் நிர்மத்யா தத்த சூத்திரைஹி அவிதத நிகமாச்சாரிய ராமா முனேந்திரஹா என்று தேசியம் சாதிக்கிறார். வியாசர் என்ன பண்ணாரா, கடல் கடைந்து அமுதம் எடுத்தது போல, அன்னைக்கு பெருமாள் வந்து கடலை கடைந்து அமுதம் எடுத்தது போல வியாசரும் உபனிஷத் அப்படிங்கிற எடுத்திருக்கிறாராம் இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற அமுதத்தை. உபனிஷத் அமிர்தோதன்வதா சாரபூதம், உபனிஷத்து அப்படிங்கிறது அமிர்த கடல். அது அதை கடைந்து எடுத்தானா என்ன அர்த்தம் கேட்டா, இவர் தன்னுடைய மனசு தன்னுடைய விசாரத்தினாலே கடைந்து அர்த்தத்தை சொல்றார். ஆலோத்திய சர்வசாஸ்திரானு சொல்றா போய் பெருமைனா அதுல சொல்லுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு இல்லாமல் அதை ஆராய்ந்து தன்னுடைய மனசு தன்னுடைய புத்தியினாலே அதை நன்றாக கடைந்து அதிலிருந்து அவர் இதை எடுத்திருக்கிறார் இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது. சாரபூதம் இப்படின்னா அன்னைக்கு கடலை கழிந்து சாரமான அமிர்தத்தை எடுத்தார்களோ அது மாதிரி இங்கே சாரமான அர்த்தத்தை நிர்மத்திய ஆதத்த அதை கடைந்து அதை வியாசர் எடுத்தார் அப்படின்னா நிகமாச்சாரிய நாமா முடிந்தரா வேதாச்சாரியரான வியாசர் இப்படி எடுத்தார் அப்படின்னு சொல்றார். அதனால வியாசர் வந்து வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் செய்வதற்காகவே அருளி செய்ததுதான் இந்த பிரம்மசூத்திரம். அதைத்தான் இங்கே சமய நீதி நூல் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த சமய நீதி நூலிலே பரம புருஷார்த்தமாக எம்பெருமானை நாலாவது அத்தியாயத்திலே கடைசியிலே சாதித்திருக்க அப்படி பரம புருஷார்த்தமாக சொல்லப்பட்டவன் எம்பெருமான் என்று சொல்லுவேனா? எம்பெருமானுடைய பெருமையை என்னவென்று சொல்லு? பால் போலே போக்கியமானவன் மாத்திரம் இல்லை, வேதங்களிலே மனுஷன் ஆசைப்படக்கூடிய வஸ்துவிலே மிக மிக உயர்ந்தது எம்பெருமான் தான். பிராபியமான வஸ்துக்களே மிக மிக உயர்ந்தது பரம பிராப்தன் என்பதுமான்தான் அப்படின்னு வேதத்திலையும் விதித்து வேதத்தை விளக்க வந்த சாஸ்திரங்களையும் விசாரம் பண்ணி சொன்ன விஷயம் இது. நுடங்கு கேள்வி இசையோ பாலன்கோ நான்கு வேத பயனோ இங்கே சாட்சாத் சுவாமி சாதிக்கும் போது சித்தாந்த நிர்ணயங்களான நியாயங்களாலே பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். நுடங்கு கேள்வி இசை என்று நுடங்கு அப்படின்னா மோகிக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் மோகித்து இருக்கக்கூடிய அதாவது ஜனங்களுக்கெல்லாம் மோகன மோகனமாக இருக்கக்கூடிய பாட்டு என்று சொல்லுவேன். எல்லாரையும் மயக்கக்கூடியது கீதம் தானே, அப்படிப்பட்ட கீதமாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொல்வேனாம். இவற்றுள் நல்ல மேலன்கோ முன்னாடி சொன்ன இந்த வஸ்து பால் பாட்டும் தான் இருக்கும், இது எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு உத்தமமான ஒரு புருஷார்த்தம். உண்மையிலே இதெல்லாம் சொல்லாம கீழ் சொன்ன விஷயங்களில் காட்டு அத்தியந்தம் உத்தமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படியாக எம்பெருமானை சொல்வேனாம் நான், இதெல்லாம் சொல்லி கூட திருப்தி கிடையாது. எல்லாம் காட்டும் மிக மிக உயர்ந்தமான ஒரு போக்கியமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று சொல்வேனா. வினையில் மிக்க பயனங்கு அதாவது நம்மளுடைய புண்ணியங்களுடைய உயர்ந்த பலன் என்று சொல்வேனா. புண்ணியனே அப்படின்னு சொல்ற எம்பெருமானி ஆழ்வார்களே பல இடத்துல புந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா முடியும் அப்படிங்கிறார் ஆண்டார். புண்ணியனேன்னு ஆழ்வார் சொல்ற நம் புண்ணிய பலனாக வந்து அவதாரம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எத்தனையோ பாக்கியம் இருக்கிறதா எம்பெருமானுக்கு வந்து அவதாரம் பண்ணிருக்காங்கிற அர்த்தத்துல சொல்ற. அதனால எம்பெருமானே புண்ணியங்களுடைய பல் ஒரு கண்ணன் எங்கோ மால் எங்கோ மாயன் எங்கோ மாணவர் ஆதியே. அந்த மாணவர் ஆதியே என்ன சொல்வேன், கண்ணன் என்று சொல்வேனா மால் மால்னா அன்புன்னு அர்த்தம். அதாவது தன்னை அறிய தன்னை அன்பினவர்கள் இடத்தில் ஆசிரியர்கள் இடத்தில் அன்பு கொண்டவன் எம்பெருமான் போது அந்த அன்புதான் எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்வேனா. மாயன்னா ஆச்சரியமானவன் என்று சொல்வேனா. வானவராதியை நான் என்ன என்று சொல்வேன் என்பதாக அர்த்தம். இவற்றுள் நல்ல மேலன்கோ வினையில் மிக்க பயனன்கோ அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமான் இங்கே எழுந்திருப்பது நம்மளுடைய பரம பாக்கியம் என்று சொல்லுவோமே அந்த பாக்கிய பலன் தான் எம்பெருமான். எம்பெருமானை காட்டும் உயர்ந்த பாக்கிய பலம் கிடையாது. சுவாமி ராமானுஜரை பற்றி சொல்லும் போது திரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு சாதித்தார். உபயோகிக்கணும் ஊர்தவுன்றோ அந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்ட சத்தம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறேன். ராமானுஜர் அவதாரம் என்னன்னு கேட்டானா, மூணு லோகத்துல இருக்கிறவாலும் எல்லாரும் சேர்ந்து செய்த புண்ணியத்தினுடைய ஒரே பலனா வந்தவர் ராமானுஜர். அதாவது ஒரு நல்ல குழந்தை பிறந்தா ஒருத்தர் பண்ண தவத்தினுடைய பலனாக என்னுடைய பாக்கிய பலனாக ஒரு நல்ல குழந்தை பிறந்த அப்பாவுடைய பாக்கிய பலன் இல்ல ரெண்டு பேர் அப்பா அம்மா பண்ண பாக்கியத்தினுடைய பலனாக ஒரு நல்ல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். குழந்தை நல்லா இருக்கு, நீங்க பண்ண நல்லா படிச்சிருக்கு, நல்லா குணமானா இருக்கு, அப்பா அம்மா பண்ண பாக்கியத்தினுடைய பலன். இவளை பெற்றால் என்ன நோற்றால் சொல், இவளை பெற்றால் என்ன நோன்பு நோற்றாலோ என்று ஊழார்கள் தான் கொண்டாடுவார். ஆனா அப்பா அம்மா மாத்திரம் இல்லாம இன்னும் பல பேர் செய்த பாக்கியத்தினுடைய பலன் அவர் குழந்தை வரதா எப்படி இருக்கும். ராம அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் சொல்லும் போது அழகா சொல்றார், தசரதன் ஒருவன் தவஸ் பண்ணி நாலு பிள்ளைகளை பெற்றார். இங்கே நாலு பேர் தவஸ் பண்ணி ஒரு பிள்ளைகளை பெற்றார் அதான் கிருஷ்ணன் அப்படின்வார். அதாவது வசுதேவன் தேவகி நந்தகோபன் யசோதை நீ நாலு பேர் தவஸ் பண்ணி பிறந்த பிள்ளையா கிருஷ்ணன், அவர் ஒருத்தர் தவஸ் பண்ணி நாலு பிள்ளை கட்டார் அப்படின்னு சொல்லுவான் வேடிக்கையாக. அந்த மாதிரி இதுல அம்மா அப்பா மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல பேர் செய்த பாக்கியத்தினுடைய பலனாக ஒரு அவதாரம் ஒன்று நடந்தேன்னு வச்சு போவான். அவர் அவதாரிக்கவே இத்தனை சம்பிரதாயத்துக்கு நல்லது பல பேருக்கு நல்லது அது எப்படி இருக்கும். அதுல எம்பெருமானாவுடைய அவதாரம் என்னன்னு கேட்டா திரிஜகத் புண்ணியபல், மூணு லோகத்துல இருக்கிற எல்லாரும். ஏன்னா எம்பெருமானார் அவதாரம் பண்ணி இங்க ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எத்தனை பேர் சரணாகதி பண்ணியிருப்பா எம்பெருமானார் அனுகிரகத்தினாலே, எத்தனை பேர் சமாச்சனம் பண்ணிட்டு இருப்பா, எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கால் பேருக்கு மேல ஆயிருக்கும், எத்தனை ஜீவன்கள் உயிர்ந்து போயிருக்கும், எத்தனை பசு முதலானவர்களுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைச்சிருக்கும், எத்தனை பேர் கோயில்ல கைங்கறி பண்ணிட்டு இருப்பார், எத்தனை பேர் பகவத் சேவையோடு கூட. அது மாத்தம்னா விசிட்டா தேசத்துல வளர்ந்த மதங்கள்லாம் இன்னும் எத்தனையோ மதங்கள் தான் இருக்கு. இப்போ அத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான புத்தி எல்லாம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் இருக்கு. அதனால இது ஒருத்தருடைய புண்ணிய பலனா வந்தவர் இல்ல ராமானுஜர், ஜெகத்துல இருக்க எல்லாருடைய புண்ணிய பலனாவும் வந்தவர். அது சொல்லும் போது இந்த லோகம் மாத்திரம் இல்லை மேல் லோகம் இன்னொரு இடத்துல சாதிக்கும் போது தேசம் எல்லாம் உகந்திடவே பெரும்போதூரு சித்திரையில் ஆதரினால் வந்து தோன்றுகிற. தேசம் எல்லாம் உகந்திடவே எல்லா தேசங்களும் எல்லா தேசங்களும் உகக்குமாறு எல்லாருடைய புண்ணியபலனாக எம்பெருமானார் அவதரித்தார். அதுல மனுஷலோகத்துடைய புண்ணியபலனா அவதரிச்சார்னா புரியுது ஓரளவு. ஏன்னா இந்த மனுஷலோகத்துல நமக்கு வந்து எம்பெருமானார் அவதாரம் பண்ணச்ச நாம வந்து வேற ஏதோ பசுவா இருந்திருக்கலாம், பட்சியா இருந்திருக்கலாம், மிருகமா இருந்திருக்கலாம், மரமா இருந்திருக்கலாம். ஆனா அவதாரம் பண்ணக்கூடிய பலன் அதுக்கப்புறம் வேறு ஜென்மம் எடுத்தோ என்ன பண்ணோம் நமக்கு கடைசியில இப்போ இந்த ஜென்மத்தில இப்ப அவர் ஆசிரியக்கிறோம். இந்த மாதிரி இந்த 1000 வருஷம் மாத்திரம் இல்ல, இன்னொரு 1000 வருஷம் அதுக்கு மேலும் 1000 வருஷம் பல பேர் எல்லாருக்கும் அதாவது இந்த சமாசேனம் பரிநாசங்கள் எல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷம். அதனால எம்பெருமானார் இந்த லோகத்துல எல்லாரும் செய்த புண்ணியத்தினுடைய பலனாக அவதாரம் பண்ணவர் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. ஏசியல் திரிஜகத்தின் சொல்றது மூணு லோகம் சொல்றது. தேவலோகத்துக்கும் எம்பெருமானாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா பிரசாந்த விஷயம் என்ன கேட்டா, தேவலோகத்துல இருக்க தேவர்களுக்கான கர்மங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு எம்பெருமானார் தான் வழி கொடுத்தார். தேவர்களுக்கு இங்கிருந்து வந்து ஆகாரம் போகணும், அவர்களுக்கு ஆகாரம் அங்க கிடையாது. நாம சமர்ப்பிக்கிறது தான் அவருக்கு ஆகாரம். தேவர்களுக்கு நாம சமர்ப்பிக்கணும் அப்படின்னா வேதத்துல இருக்கிற தேவர கூட கர்மங்கள் தான் பண்ணணும். அதுதான் நாம சமர்ப்பிக்கணும். ஜலம்னா ஜலம், நெய்னா நெய், எல்லாமே இங்கேயும் தான் போகணும். அதுக்கு இந்த கர்மங்கள்ங்கிறது ஞானத்துக்கு எதிரானது அப்படின்னு அத்வைத மட்ட பிரச்சாரம் இருந்தது. அதை மாற்றி இந்த கர்மங்கள்ங்கிறது தேவதா பிரீத்தி ஜனகமான வியாபாரம், தேவதைகள் இதனால்தான் உகப்பவர்கள் அப்படிங்கறத ஸ்தாபித்தது சுவாமி எம்பெருமானார் தான். அதனால இவர் அவதாரம் பண்ணதுதான் அவளுக்கு வேலைக்கு சாதனம் தான் கிடைக்கும், இல்லாட்டா அதுவும் கிடைக்கும். தேவர்களுக்கெல்லாம் தினமும் சாப்பிட வேண்டாம் அவளுக்கு. தேவர்களுக்கெல்லாம் ஒரு பட்சத்துக்கு ஒரு தினம் சாட்டா போறோம் அப்படின்னு கணக்கு. மனுஷர்களுக்கெல்லாம் தினம் தஸ் மாதம் விஷயாசன விசந்தே அர்த்த மாசே தேவாயுஜந்தே மாசி பித்திருக்கே. மனுஷர்களுக்கு நிச்சய நிச்சயம் வேணும், தேவர்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தினம், பித்திருக்களுக்கு 1 மாசத்துக்கு ஒரு அம்மா கிடப்போம் அப்படின்னு கணக்கு. அதனால தேவர்களுக்கு அது கூட கொடுக்கறதுக்கு மனுஷன் வேணும். அப்போ வைதிக கர்மங்கள்லாம் ஒழுங்கா நடந்தாதான் அவரை கிடைக்கும். தேவயஜ்யம் அப்படின்னு சொல்றோம், தேவயஜ்யத்தில் தேவர்களுக்கு சாதம் போடும். இது அந்த மாதிரி இன்னும் அபிஹோத்திரம் முதலானதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே வைதிகமான கர்மங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஆராதனமானவை, எல்லாம் அவசியம் அனுஷ்டானம் பண்ணப்பட வேண்டியவை அப்படிங்கறத ஸ்தாபித்தவர் எம்பெருமானார் தான். இதெல்லாம் ஏதோ விருத்தம் மாதிரியோ நமக்கு தேவையில்லாத விஷயம் மாதிரி அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம், அப்படி கிடையாதுங்கிறத ஸ்தாபித்தவர். அதனால தேவர்களுக்கு ஆகாரமே இவரால் தான் கிடைச்சிதான். அதனால திரிஜகத் புண்ணிய வளம். இதே மாதிரி எல்லா ஜகத்துல இருக்க எல்லாருமே பண்ண புண்ணியத்தினுடைய பலனாக அவர் அவதரித்தார் அப்படின்னு அந்த மாதிரியாக இப்போ இந்த பாசுரத்திலும் பாலங்கோ நான்கு வேத பயன்கோ சமய நீதி நூலங்கோ உடம்பு கேள்வி விஜயங்கோ இவற்றுள்ள மேலங்கோ வினையின் மிக்க பயனங்கோ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய புண்ணிய கர்மத்தினுடைய மிக்க பயன், உயர்ந்த பயன் என்று சொல்லுவோம். கண்ணன் எங்கோ, மால் எங்கோ, மாயன் எங்கோ, எல்லாம் ஆசியினாலே சொல்லக்கூடிய வார்த்தை. கண்ணன்னா நமக்காக இங்க வந்து அவதாரம் பண்ண கண்ணன் என்று சொல்லுவேன். கண்ணன் சொல்றதை காட்டிலும் கண்ணனுடைய மால் பக்தர்கள் கிட்ட யோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சச்சம் மம பிரியான்னு சொன்ன மாதிரி மிகவும் பிரீத்தி வச்சிருக்கான் பக்தர்கள் கிட்ட. அந்த பிரீத்தி தான் பகவான் சொல்லாம என்பதாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு இந்த பாசுரத்திலே சாதிக்கிறேன். அடுத்த பாசுரம் வானவராதி எங்கோ, வானவர் தெய்வம் எங்கோ, வானவர் போகம் எங்கோ, வானவர் முற்று எங்கோ, ஊனமில் செல்வம் எங்கோ, ஊனமில் சுவர்க்கம் எங்கோ, ஊனமில் மோக்கம் எங்கோ, ஒளிமணி வண்ணனையே. எம்பெருமான் ஒளிமணி வண்ணன், பிரகாசிக்கக்கூடிய ரத்னம் போன்ற வண்ணத்தை உடையவன். அவனை நான் என்னவென்று சொல்லுவேன்? வானவர்களான நித்திய சூரிகளுக்கு நிர்வாணவன் என்று சொல்வேனா? வானவர்களுக்கு போகமானவன் என்று சொல்வேனா? அல்லது வானவர்களுக்கு எல்லாமே எம்பெருமான் தான் என்று சொல்வேனா? அல்லது குறைவில்லாத நிறைந்த செல்வம் என்று சொல்வேனா? குறைவில்லாத சுவர்க்கம் என்று சொல்வேனா? குறைவில்லாத மோட்சம் என்று சொல்வேனா? என்னவென்று சொல்லுவேன் என்கிறார். இந்த பாட்டிலே எல்லா புருஷார்த்தங்களையும் எடுத்திருக்கார். இந்த லோகத்துல இருக்கிற புருஷார்த்தம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு புருஷார்த்தம், மோட்சம்னு ஒரு புருஷார்த்தம் இருக்கு. இங்க நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் நெருங்கி இந்த லோகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவார்கள். புருஷார்த்தம் மனுஷன் ஆசைப்படுற விஷயம். சில பேர் சொர்க்கத்தில் ஆசைப்படுவார்கள், சில பேர் மோட்சத்தில் ஆசைப்படுவார்கள். இது எல்லாமே எம்பெருமான் தான். எல்லாம் சாதிக்கும் போது மாணவருடைய தாரகம் என்று சொல்வேனா, அவர்களுடைய தெய்வம் என்று சொல்வேனா, அவர்களுக்கு போகம் என்று சொல்வேனா, அவர்களுடைய சர்வஸ்வம் என்று சொல்வேனா அப்படின்னு சொல்லிட்டு, ஐகமான பூர்ண சம்பத்துக்கு ஆத்மபூதன் என்று சொல்வேனா, சொர்க்க புருஷார்த்தத்துக்கு ஆத்மபூதன் என்று சொல்வேனா, மோட்சத்துக்கு ஆத்மபூதன் என்று சொல்வேனா, நினைவு சொன்னால் பூர்ணமாக சொல்லித்தாகுது அப்படிங்கிற என்னவென்று சொல்வது. உணமில் செல்லும், உணமில் சுவர்க்கம், உணமில் மோக்கம். மோக்கம்னா மோட்சம். இங்கே இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கிறது செல்வம். செல்வம்னு எம்பெருமானை சொல்வேனா, இதுக்கு ஆத்மாவாக அந்தரியாமையா இருக்கக்கூடிய என்று சொல்வேனா, சொர்க்கத்துக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய என்று சொல்வேனா, மோட்சத்துக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய என்று சொல்வேனா இந்த அர்த்தம். நான் எம்பெருமானை என்னவென்று சொல்வேன், சகல புருஷார்த்தமாகவும் எம்பெருமான் தான் இருக்கிறார். முதலிலே வானவர் ஆதி, வானவர் தெய்வம், வானவர் போகம், வானவர் முக்கும் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். வானவர் தான் நித்திய சூரியர். நித்திய சூரியர்களுக்கு ஆதியாக இருக்கார். நித்திய சூரியர்களுக்கு சத்தாதி பிரயோஜனம், அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கும். அதாவது அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய, அவர்கள் நிலை நிற்பதற்கே காரணமா இருக்கக்கூடியவர் எம்பெருமான். வானவர் தெய்வம் என்றால் அவர்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவர், போகம் என்றால் அவர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியவர், முற்றும்னா அவர்களுக்கு எல்லாமே எந்திரமான் தான், அவர்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், முற்றுமே எந்திரமான் தான். செல்வம், சொர்க்கம், மோட்சம் இதையும் காமிக்க, ஆக சகலவித புருஷார்த்தமாக எந்திரமான் இருக்கான் அப்படிங்கறத இந்த ஏழாவது பாகத்தில் அனுபவித்தார். சுவாமி தேசியம் சொல்லும்போது நானாக்காரைகி குமர்த்தேகி அப்படிங்கிற பல விதமான புருஷார்த்தங்களாக எந்திரமான் போன பாசத்தில் பார்க்கும்போது ஸ்ருதி முக சுபதாசேஷ சப்த பிரபஞ்சை நாதாக்காரை புமர்த்தை ஜகததிபதி சேதனா சேதனோகை. அடுத்து எட்டாவது பாசனம். ஒளிமணி வண்ணன் என்கோ ஒருவனன்றேத்தனின்றா அநிர்மதி தடைய நின்றோ நான் முக கடவுள் என்கோ அழிமகிழ்ந்துலகம் எல்லாம் படைத்தவையேத்த நின்ற களிமலர் துளவன் எம்மான் கண்ணனை மாயனையே. எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே உலகத்தை எல்லாம் ரட்சிப்பதை ரசிப்பவன், ரக்ஷண ரசிகன் அவன். இந்த உலகமெல்லாம் படைத்து அந்த உலகங்கள் தன்னை ஸ்தோத்திரம் செய்யும்படியாக நிற்பவன் அவன். தேன் ஒழுகும் மலர்ந்த தாமரை பூவை, மலர்ந்த துளசி திருத்துழாயை தரிப்பவன், எமக்கு சுவாமியானவன், கண்ணனாக எளியனாக நிற்பவன் அவனை என்னவென்று சொல்லுவேன். ஒளிமணி வண்ணன் என்று சொல்லுவேனா, ஒருவன் என்று ஏத்த நின்ற நள்ளிர்மதி சடையன், அதாவது சிவன். சிவன் ஒருவனே என்று எல்லாரும் சொல்லும்படியாக இருக்கக்கூடிய குளிர்ந்த சந்திரனை தரையில் தரித்தவன் என்று சொல்லுவேனா, நான்முக கடவுள் என்று சொல்லுவேனா, என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு இந்த எட்டாவது பாசுரத்தில் சாதிக்கிறார். இங்கே முக்கியமாக சந்திரன் என்று சொல்லுவேனா, பிரம்மன் என்று சொல்லுவேனா, எம்பெருமானனை என்ன சொல்வேன் என்று சொல்லுவதிலே இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அதனால்தான் சுவாமி தேசிகன் ஜெகத் அதிபதி பீதி, ஜெகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய, ஜெகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவன், பிரம்மன் இவரானவர்களை காண்பிக்கிறார். எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருப்பவன் என்று அர்த்தம். எல்லாம் சாதிக்கும் போதும் ருத்ரனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனுக்கு ஆத்மபூதானவன் என்று சொல்லுவேனா, சதுர்முக அந்தராத்மபூதன் என்று சொல்லுவேனா, எங்கனே சொல்லுவேன் என்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். சிவனை வந்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது ஏக ஏவ ருத்ரோன த்விதீயாய தஸ்யே அப்படிங்கிறது. ருத்ரன் தனிப்பட்டவர், அவருக்கு சமமானவர் இல்லை என்பதாக மந்திரம் சொல்லுகிறது. ஆனா ஆழ்வார் சொல்ற ஒருவன் என்று ஏத்த நின்ற, ஒருவன் என்பதாக வேதம் கூட சொல்லும்படியாக இருக்கக்கூடிய சிவன். ஒருவனன்று ஏத்தன் என்ற நலிம்மதி சடையன் என்கோ. அதாவது ஒளிமணி வண்ணன் என்கோ, ஒருவனன்று ஏத்தன் என்ற நலிர்மதி சடையன் என்கோ. நளிர் மதினா சந்திரன், நளிர்னா குளிர்ந்த என்று அர்த்தம். நளிர்மதி சடையன் குளிர்ந்த சந்திரனை தன் ஜடையிலே வைத்துக் கொண்டிருப்பான். அது சிவபெருமானுக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அப்ப வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த பெருமை சிவபெருமானுக்கு எப்படி வந்ததுன்னா, எம்பெருமான் அந்தரியாமியாக இருந்தபடியாலே வந்தது. நான்முக கடவுள் அப்படின்னு சொல்றான். இந்த பெருமாளா எல்லாரையும் சிருஷ்டிச்சார் அப்படின்னு. நான்முக கடவுள்ங்கிறது பிரசித்தம், ஏதோ படைத்தவர் தான் அவர்தான். அவருக்குள்ள அந்தரியாமிய பெருமாள் இருந்து அவர் மூலமாக படைக்கிறார். அதனால பெருமானை இந்த விபவங்களை இட்டு நாம் சொல்லுவோம். சிவபெருமானாக இருக்கார், பிரம்மாவாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். எப்படிப்பட்ட பெருமான்னா, அழிமகிழ்ந்து உலகமெல்லாம் படைத்து அவை ஏத்த நின்ற களிமலர் துளவன். லோகத்தை எல்லாம் படைக்கிறான், படைக்கும் போது ரக்ஷணத்துக்காக படைக்கிறான். இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் ரக்ஷண ரசிகன் அப்படின்னு. படைக்கிறதுங்கிறது தன் தொழில் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், அதை அதாவது ரட்சிப்பது என்பது தன் தொழில் மாத்திரம் இல்லாமல், அதை ரசித்துக் கொண்டு செய்வோனாம் எம்பெருமான். ஆனால்தான் சிருஷ்டியை இன்னொருத்தத்தை கொடுத்துட்டு, சம்ஹாரத்தை வேற ஒரு சட்டம் கொடுத்துட்டு, ரக்ஷணத்தை மூணாவது சட்டம் கொடுக்கலாமு, கொடுக்காம தானே வச்சிருக்க. பிரம்மாவுக்கு சிருஷ்டியை கொடுத்த மாதிரி, சிவனுக்கு சம்ஹாரத்தை கொடுத்த மாதிரி, ரக்ஷணத்துக்கு இந்திரனை கொடுத்துட்டு, மூணு பேருக்குள்ளே அந்தரியாமியா இருந்து மூணு காரியத்தை இவர் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ரக்ஷணத்தை மாத்திரம் இன்னொரு சட்டம் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை, அது தானே பண்ணணும்னு இவருக்கு ஆசையாம். ஏன்னா அதுல ஒரு ராசிக்கம், எத்தனை அழகாக எல்லா ஜந்துக்களுக்கும் தேவையான வஸ்துக்களை எல்லாம் எல்லாம் கொடுத்து, பிரம்மாதி ஸ்தம்பபரியந்த நேத தேச கால பலபோக பிரம்மாதி ஸ்தம்பபரியந்த க்ஷேத்ரஜ்ஞ விஸ்ரஸ்ய ஜகதஹங்கிற. அந்தந்த தேசத்திலே அந்தந்த காலத்திலே அந்தந்த போக்கிய வஸ்துக்கள், அந்தந்த போகங்கள் அந்தந்த ஜீவர்களுக்கு இருக்கும்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கான். யாருக்கும் எந்த குறவும் இல்லை, எந்த ஜந்துக்கும் ஆகாரம் இல்லைங்கிறது கிடையாது. அப்படி பகவானே ஏற்பாடு பண்ணி ஆச்சரியமா, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை எப்படி ரசிக்கணும் அப்படி ரசிக்கிறான். வெளியில வந்தப்புறம் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது அதுக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும், அது கிடைக்கும். குழந்தை பிறந்த அப்புறம் அதுக்கு என்ன ஆகாரம்னா அம்மா அப்பால்னா அது கிடைக்கும். அது வளர்ந்தப்புறம் அதுக்கு என்ன ஆகாரமோ அது கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும், எத்தனை விதமான ஜீவராசிகள் இருந்தாலும், அவளுக்கு தேவையான ரட்சணத்துல ஒரு குறவும் இல்லாமல் எம்பெருமான் ரசிச்சென்று செய்கிறான். அதனால அவன் அவனுடைய ரட்சண ராசிக்க அழி மகிழ்ந்து, அழினா ரட்சணம், ரட்சணத்தை மகிழ்ந்து செய்பவன். உலகமெல்லாம் படைத்து அவை ஏத்தனின்ற களிமலர் துளவன், லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன். அந்த சிருஷ்டித்ததன் பயனாக அந்த லோகம் எல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்றதான். சர்வலோக சம்ரக்ஷணைக போகனாய் சர்வ ஜகத் சிரஷ்டாவாய் சத்துர்முகாதி சர்வஜனைகி சம்ஸ்தூயமானனாயிருந்தும் களிமலர் துளவனும் மான் கண்ணனை மாயனியே நீரவதிக சௌந்தரிய மகோதனியாய் என்று சொல்லுவேனோங்கிற பிள்ளான். சர்வலோக ரட்சணைக்கு போகனா இருக்கா, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சா, எல்லாரும் இவரை ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், சிவன் ஸ்தோத்திரம் பண்றார், இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றார், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எம்பெருமானை வந்து ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு ஆழ்வாரி முன்னாடி சொல்லியிருக்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் களிமலர் துளவன், தேன் ஒழுகக்கூடிய மலர்ந்து இருக்கக்கூடிய திருச்சுழாயை தரிப்பவன் எம்மான் என் சுவாமி. அவன் தான் கண்ணன், கண்ணனை சுலபனை அப்படிங்கிற சுலபனான மாயனை. கிருஷ்ணன் சொல்லும்போது இந்த எம்பெருமான் எங்கேயோ சீதை குண்டத்தில் இருக்கான்னு கதை சொல்லிட்டு இருக்காமல் கிருஷ்ணனை பற்றி தான் எத்தனையும் சொல்றது. லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் ரட்சித்தவன்கிறதுனா எங்கேயோ இருக்கிறது சொல்லுன்னு நமக்காக அவதாரம் பண்ணி வந்திருக்கிற கிருஷ்ணனை பார்த்து சொல்றான் அவனை. அதான் கண்ணனை மாயனை நிரவதிக சௌந்தரிய மகோததியா என்று சொல்லுவேனோ, நான் அவனை என்னவென்று சொல்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஒளிமணி வண்ணன் என்று சொல்லுவேனா, பிரகாசிக்கக்கூடிய மணிவண்ணன், மணி போலே அத்தியந்த ரமணீயமாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுவேனா, மணி போலே போக்கியமாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுவேனா, மணி போலே பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுவேனா, சுகத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்வேனா, ரம்யமாக இருக்கக்கூடியவன் என்று சொல்வேனா, மானத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்வேனா, தேசியம் 11 வருஷம் சாதிச்சிருக்கேன் மணிவண்ணன் திறம் போக்கியம் பிரகாசகம் மானதம் ரத்னம் அப்படின்னு அப்படி ஒளிபொலி மன்னன் என்று சொல்வேனா அவனே நான் என்னவென்று சொல்வேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இங்கே குறிப்பாக சிவனையும் பிதாமகரான பிரம்மாவையும் சொல்லி அவர்களுக்கு அந்தரியாமையாக எந்திரமான் இருக்கான் அப்படிங்கிறது சொன்னபடினாலே சுவாமி தேசியின் ஸ்லோகத்தில் சொல்லும் போது ஜெகத் அதிபதி விஹில தமிசையா, ஜெகத் அதிபதிகளான எல்லாம் ஜெகத்துகள அதிபதிகளாக கிருஷ்ணியிலையும் சம்ஹாரத்திலும் நியமிக்கப்பட்டவர்கள் விஸ்வாச்சாரியகி விதிசிவ முகைகிங்கிற தயாசதகத்தை லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியர்களா இருக்கலாம், அவா ஆச்சாரியர்களா அவர்களே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி நாமளும் இப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறதா. திருவனந்தபுரத்துல பெருமாள் பக்கத்துல பிரம்மா இருக்காரு, சிவன் இருக்கார், அவளுக்கு சேர்த்துதான் பெருமாளை செய்திக்க முடியும், தனியா செய்திக்க முடியும். பிரம்மா சிவன் ருத்ரன், பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாருமே இருக்கா, சமஸ்த பரிவாரத்தோடு கூட பத்மராமன் இருக்கார். என்ன தாற்பயம் அப்படின்னா அவள் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கலாம், பெருமாளை காட்டி கொடுக்குறா, நாங்கெல்லாம் கை கூப்பிட்டு சேவிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் செய்தி போங்க, அவள் கை கூப்பிட்டு சேவிச்சுட்டு இருக்கோம், இவர் கிடந்த திருக்கோலத்துல இருக்க கைனாலே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், பரமசிவன் தலையில கை வச்சு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவர்கள் கை கூப்பி நிற்கும் போது அவர்கள் நம்மளையும் இப்படிதான் பண்ணணும்னு நமக்கு காமிக்கிறாராம். அதனால உலகம் எல்லாம் படைத்து அவை ஏத்த நின்ற உலகம் எல்லாம் அவனை ஏத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது சதுர்முகாதி சர்வஜனேகி சம்ஸ்தூயமானனாக இருந்தும் அப்படியிருந்தும் கண்ணனாக இருக்கக்கூடியவன் நமக்கு சுலபனாக இங்க வந்து இருக்கக்கூடியவனை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்க. கண்ணனை மாயன் தன்னை கடல் கடைந்த முதன் கொண்டா அன்னலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் தன்மேல் நந்தி நன்குரைகின்றானை ஞானமுண்டு உண்டு மாலை என்னுமாறு அறிய மாட்டேன் யாவையும் எவரும் தானே. கிருஷ்ணனானவன் ஆச்சரியபூதனானவன் அன்றொரு நாள் கடல் கடைந்து அமுதத்தை எடுத்தவன், எமக்கு சுவாமியானவன், அச்சுதனானவன், அனந்தன், அனந்தனான ஆதிசேஷன் மேலே அருகில் இருந்து நன்றாக ஆதரவோடு கூட பயணித்துக் கொண்டிருப்பவன், உலகத்தை எல்லாம் பிரளய காலத்திலே உண்டவன், உலகத்தை எல்லாம் சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்தவன், மான் என்று சொல்லும்படி அன்பே வடிவாக இருக்கக்கூடியவன், அவனை என்னவென்று நினைப்பது, அவனை பூர்ணமாக நினைக்கும் விதத்தை நான் அறிய மாட்டேன். ஏன் என்று சொன்னால் எல்லா சேதனங்களுமாக எல்லா அச்சேதனங்களுமாக எல்லாவாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். இப்ப எட்டு பாசுரங்களிலே இப்படி சொல்லுவேனா அப்படி சொல்லுவேனான்னு சொன்னவர் சகல விதமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் என்னவென்று சொல்லுவேன் என்று சொல்லி முடிக்கிறார். இங்கே ஏன்னா யாவையும் எவரும் தானே, யாவையும்னா எல்லா அச்சேதனமும், எவரும்னா எல்லா சேத்திரமும் அவன் தானே, எந்திரமான் தானே. அப்ப அவனை நான் என்னுமாறு அறிய மாட்டேன், அவனை எப்படி சிந்திப்பேன். ஏதோ இப்போ எட்டு பாசுரத்தில் சொன்னதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னதானே தவிர இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருந்தா மொத்தமும் எந்திரமான் தான். அப்ப என்னன்னு சொல்லுது, உதாரணமாக உலகமாக அவனை அனுபவிக்கும் போது இப்ப சொன்ன எந்திரமானுடைய குணங்களை சொல்லும் போது கண்ணனை மாயன் தன்னை, கண்ணன் அப்படின்னா ஆச்சித சுலபத்துவார்த்தமாக சதாதீதையா அவதீர்ணனான், கண்ணன் சொல்லிச்சே நமக்காக அவதாரம் பண்ணான், நம்மை போல எங்கள் குலத்திலே வந்து தோன்றுவான் அப்படின்னு இருக்கக்கூடிய மாயன் அப்படின்னா ஆச்சரியமானான். என்ன ஆச்சரியம்னா ஆச்சரிய அதிமனோகரது திவ்ய திவ்ய சேஷ்டிதங்களை உடையனாய், கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை மாயங்கள் செய்யும் மாயங்கள் பல செய்து அப்படிங்கிற சிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை சேர்த்து அறிவற்று திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்கள் சிறந்த மாயம், சிறந்த மாயா, சிறந்த மாயம், வளர்ந்த மாயம், ஐவர்க்கு திறங்கள் காட்டிய மாயம், இப்படி பல மாயங்கள் செய்தார். ஆச்சரியமான கடல் கடைந்து அமுதம் கொண்ட அண்ணனை, அவன் பல திவ்ய சேஷ்டிதங்கள் செய்தான்ங்கிறதுக்கு அடையாளம் அன்றைக்கு ஒரு நாள் திருப்பார் கடலை கடைந்து மந்திரத்தை மத்தாக்கி வாசிக்கையை நானாக்கி பார்க்கவில்லை கடைந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து அமுதனில் வந்த பெண்ணவுதான பிராட்டியை தான் எடுத்துக் கொண்டவன். அச்சுதன் ஆசிதரை கைவிடாதவன். அனந்தன் அனந்த கல்யாண குண விசிஷ்டன். அனந்தன் தன்மேல் நன்மை நன்குரைகின்றானை, திரு அனந்தாழ்வானை திவ்ய செய்யாசனாதிகளாக உடையவனான், அனந்தாழ்வானே படுக்கை, அனந்தாழ்வான் தான் இருக்கை, இருக்கும் எம்பெருமான் சீவை யுத்தத்தில் இருக்கும்போது அனந்தாவதான் மேலதான் இருக்கேன், திருப்பார் கடலில் கிடக்கும் போதும் அனந்தாவதான் மேலதான் இருக்கேன். ஓ ரெண்டு வாகவே இருக்கா எம்பெருமான் அனந்தாவதான். அதனால பொதுவா உரைகின்றானே அப்படின்னு ஞானம் உண்டு உண்டு உமிழ்ந்த மாலை உலகத்தையெல்லாம் சுற்றி சம்ஹாரம் செய்தவன் எண்ணுமாறு அறிய மாட்டேன். சர்வலோகனாய் சர்வ அந்தராத்ம பூதனான எம்பெருமானை எங்கனே சொல்லுவேன் என்று அறிகிறேன் என்கிறார் அப்படின்னார். என்னவா இருக்கவனே நான் என்னன்னு சொல்லுவேன், ஏ ஒன்னு ரெண்டு சொல்லி விட்டுட்டா இன்னும் எத்தனையோ விதமாக சொல்லலாம் அப்படின்னு அனுபவிக்கிறேன். அதில் கிருஷ்ணன் ஆரம்பித்தார். ஏன்னா இந்த சுலபத்வார்த்தமாக இங்கே அவதாரம் பண்ணவன் கிருஷ்ணன் சொன்னோடனே அவனுடைய மாயங்கள் ஞாபகம் வந்தது. மாயன்னு சொன்னார், ஒரு மாயத்தை எடுத்து சொன்னார் கடல் கடைந்த அமுதன் கொண்ட அப்படின்னு. அப்படிங்கிறது கடைசியில் அண்ணல் சிவப்பட்டியாக நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னார். அதிமனோகர அதான் அதிமனோகர ஆச்சரிய அதிமனோகர திவ்ய சேர்த்தி உண்டு. ஏன்னா இத்தனை லீலைகள் செய்தபடினாலே நம்ம மனதை அபகரித்தவன் நமக்கு சுவாமியாக இருக்கிறவன், அதனால அண்ணல்னு அர்த்தம். அப்ப நாம் அவங்கிட்ட ஈடுபட்டப்புறம் நம்மளை என்ன செய்வான்னா அச்சுதன், நம்மளை விடமாட்டான் அப்படின்னார். அப்ப நாம அவனை விடுவோமா அப்படின்னா அனந்தன் அனந்த கல்யாண குணங்களோடு கூடியவனா இருக்கக்கூடியவன். நான் அனந்தன் சொன்னான்னா அந்தம் இல்லாதவனா தேசத்தினாலையும் காலத்தினாலையும் மொத்தனாலையும் அளவில்லாதவன் மாத்திரம் இல்ல, குணத்தினாலையும் அளவில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும் போது அழகாக தெரிகிறேன் அனந்தகா அப்படின்னு சொல்றது உனக்கு குணத்தினாலே முடிவில்லாத முடியினாலே அப்படிங்கிற சத்தோஷனே சுவாமியும் கழிக்கும். அனந்தமான கல்யாண குணங்களை உடையவர் அவனை நான் என்னவென்று சொல்வேன், எல்லா உற்சவமாகவே அவனே இருக்கானே அப்படின்னா இவன் சுவாமி தேசியம் சொல்லும் போது சேத்தனா சேத்தனி சேத்தன வஸ்துக்களாலும் அச்சேதன வஸ்துக்களாலும் நிகில தனுசையா சரீர அந்த வஸ்துக்களே சரீரமாக உடையவன் எல்லா வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன். இந்த பாட்டினுடைய ஒவ்வொரு பாட்டிலையும் அதனுடைய சாரத்தை மாத்திரம் எடுத்து அழகாக சாதிக்கிறேன். இப்படியான அடுத்த பாசுரம் யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் கோயிலன் புலன் ஐந்துக்கும் சொலப்படா நுணர்வின் மூர்த்தி ஆவிசேருயிர் நுள்ளால் ஆதுமோர் பற்றினாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூட நானமே. எம்பெருமானவன் நம்முடைய இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், இந்திரியங்களுக்கு விஷயமாக ஆகாதவன், ஞானஸ்வரூபமானவன். சர்வ வஸ்துக்களுக்கும் அந்தரியாமியாக எல்லா வஸ்துவாகவும் எல்லா சேதனமாகவும் இருக்கக்கூடியவர். ஆனாலும் அந்த வஸ்துக்களுடைய சுபாவம் எதுவும் தன்னிடம் ஒட்டாதபடி இருக்கக்கூடியவர். உள்ளுக்குள்ளேயே இருந்து அந்தரியாமியாக இருந்தாலும் தன்னிடம் அந்த வஸ்துக்களுடைய சுபாவம் எதுவும் ஒட்டாதபடி கேய பிரச்சனீகன் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர். கேய பிரச்சனீகன் என்றால் தோஷம் எதுவும் இந்த ஒட்டாதபடி எதிர்கட்டாக இருப்பவன் என்று அர்த்தம். மற்ற வஸ்துக்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியவர். இப்படி கூட இருக்கமோ அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. இந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு எப்படி சரீர தோஷங்கள் வருவதில்லையோ அதுபோல உலகத்திலேயே ஆத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு உலகத்தில் உள்ள தோஷம் எதுவும் ஒட்டாது என்று வைத்துக் கொள்வது அப்படின்னா புலன் ஐந்துக்கும் சொலப்படான் எம்பெருமான். புலன் ஐந்து இந்திரியங்கள் ஐந்துக்கும் சொலப்படான், விஷயமாக சொல்லப்படாதவன். கண்ணாலே பார்க்க முடியாது, காதாலே கேட்க முடியாது, மூக்காலே நுகர முடியாது. எம்பெருமானுடைய பரமாத்ம ஸ்வரூபத்தை எந்த விதத்தாலையும் நாம் தெரிந்து கொள்ள முடியாது, சாஸ்திரத்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா உணர்வின் மூர்த்தி ஞானஸ்வரூபனானவன் ஆனந்த ஸ்வரூபனானவன் அப்படின்னு சொல்றது. அது சொல்றத நம்ம பரோட்சமாக ஓ அப்படி புரிஞ்சுதுன்னு சொல்லாமே தவிர பிரத்யமா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அந்த ஆத்மஸ்வரூபத்தை. ஆவி புலன் ஐந்துக்கும் சொலப்படான் உணர்வின் மூர்த்தி ஆவிதேன் உயிருள்ளால் ஆதுமோர் பற்றிலாக. அது அப்படி அப்படிப்பட்ட எம்பெருமான் யாவையும் எவரும் தானார் எல்லா வஸ்துக்களாகவும் இருக்கக்கூடியவர். அவரவர் சமயந்தோறும் கோயிலன் அப்படிங்கிற அந்தந்த வஸ்துக்களோடு கூட அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர். ஆவிசேர் உயிருள்ளால் ஆடுமோர் பற்றில்லாத ஆவி, அதாவது எப்படி சரீரத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அந்த தோஷனம் எதுவும் வராதோ அதுபோல இந்த வஸ்துக்குள்ளே இருக்கக்கூடிய தோஷம் அவனுக்கு வராது. அந்தர்யாமி பிராமணத்துல வேதத்தை சொல்லும் போது யகா பிருத்திவியாம் திஷ்டன்னு, பிருத்திவியா அந்தரகா எம் பிருத்திவீன வேத எட்டு பிருத்திவி சரீரம் எஸ் பிருத்திவியும் அந்தரோ எனக்கு ஏசதா ஆத்மா அந்தர்யாம் எமிர்தகான். இதுல பிருத்திவிக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவன் நியமனம் பண்ணக்கூடியவன் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி கடைசியில அவனை அமிர்தகான்னு சொல்றது. அமிர்தகான தோஷம் இல்லாதவன் அர்த்தம். அதுக்குள்ள இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய தோஷம் அவனுக்கு கிடையாது. இப்ப சரீரம் ஆத்மா இருக்குன்னு சொல்லுவோம். சரீரத்துல எத்தனையோ தோஷம் உண்டு. சரீரம் இழைக்கும், பருக்கும், வளரும், இன்னும் எத்தனையோ தோஷம் உண்டு. ஆனா ஆத்மாவுக்கு ஒரு தோஷம் கிடையாது. ஆத்மா இழைக்காது, ஆத்மா பெருக்காது, ஆத்மா வெயில்ல வாடாது, ஆத்மா மழையில் நினையாது அப்படிங்கிற பகவத்கீதையில் சாதிக்கிறார். எல்லாம் சரீரத்துக்கு தான் மொத்தம் உண்மை. அதே மாதிரி சரீரத்துக்குள்ள உள்ளுக்குள்ளேயே ஆத்மா இருந்தாலும் சரீரத்தினுடைய தோஷம் ஒன்னும் ஆத்மாவை தீண்டுவதில்லை. அது போலதான் சகல வஸ்துக்குழுக்குள்ளேயும் அந்தரியாமியாக எம்பெருமான் இருந்தாலும் அந்த வஸ்துக்களுடைய சுவாவம் ஒண்ணு எம்பெருமானை தீண்டாது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் நிர்தோஷனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. சரீரபூத சமஸ்து வஸ்துகத சர்வதோஷைகி அசம்ஸ்பிருஷ்டனாய் இருக்கும். ஏன்னா அவனுடைய சுவாவம் அது. அந்த வஸ்துடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆத்மாவுடைய சுவாவம் கூடவே இருந்தா எப்படி ஒட்டாது போகும்னா ஆத்ம சுவாவம் அது. அந்த மாதிரி இது எம்பெருமானுடைய சுவாவம். இதுக்கு உதாரணமா அதை எடுத்திருக்கேன். அப்போ அதனை கூடில் அவனையும் கூடலாமே. அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த தோஷம் வந்தால் பரமாத்மாவுக்கும் இந்த தோஷம் வரும். சரீரத்திற்கு தோஷம் ஜீவாத்மாவுக்கு வருமோ? அது வந்தால் அப்ப ஜெகத்தில் இருக்க தோஷமும் பரமாத்மாவுக்கு வரலாம்னு வேடிக்கையா சொல்ற. எல்லாமே சாதிக்கும் போது இந்த பிரத்யேகாத்மாவுக்கு இந்த சரீரகத தோஷங்களினால் அசம்ஸ்பிருஷ்டனாகிற இந்த சுவாவம் கூடுமாகில் எம்பெருமானுக்கும் இது கூடும். எப்படியானாலும் ஜீவாத்மாவுக்கு இந்த சுவாவம் இருக்கும். சரீர தோஷங்கள் எல்லாம் ஒத்தாது அப்படிங்கிற ஒரு சுவாவம் இருக்கும். அதே போல எம்பெருமானுக்கும் இந்த சுவாவம் வரலாமே, இதுல என்ன கஷ்டம் அப்படிங்கிற இந்த யோஜனை எம்பெருமானார் அருளை செய்த யோஜனை என்பதாக சாதிக்கிறார் இங்கே சாக்ஷாத் சுவாமி. இந்த பாசுரத்துக்கு யோஜனாந்தரங்கள் உண்டாயிருக்க இந்த யோஜனை எம்பெருமானார் அருளை செய்தது என்பார். எம்பெருமானார் அருளை செய்த அர்த்தத்தில் தான் இங்கே எப்படிதான் இருக்கிறார். அப்படி சகல வஸ்துக்குழுக்களையும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் சேதனா சேதனா இருக்கக்கூடியவன் போன பாசனத்தில் சொன்னார். சேதனா சேதனாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் எதுவும் கலக்காரோடு இருக்கக்கூடியவன் என்பதை இந்த பாசுரத்திலே சொல்கிறார். அதனால சுவாமியும் இந்த பாசுரத்திலே சொல்லும்போது தோஷைகி அதுஷ்டம் அப்படிங்கிற சகல தோஷங்கள்னாலையும் தோஷங்கள் அதாவது சகல தோஷங்கள்னாலே கூடாதவன் அப்படின்னு கடைசி கலை சொல்லி பாக்குறோம். கூடி வந்தரையும் தந்தார் கொண்டல் போல் வன்னன் தன்னை மாடலர் பொழில் வன்குருகூர் சடகோபன் சொல் பாடலோனாயிரத்துள் இவை ஒரு வத்தும் வல்லான் வீடில போக வைதி விரும்புவர் அமரர் மொய்த்தேன். இது களத்தை சொல்லக்கூடியது பிள்ளை நடகாக தவிக்கிற இத்திருவாய்மொழி வல்லவர் சர்வகாலமும் பகவத் கைங்கரியத்தை பெற்று அயர்வரும் அமரர்களுக்கு பரமபோக்யராவர் என்கிறார். முடிச்சுட்டார் சுருக்கமாக. கூடி வந்தரையும் தந்தார் கொண்டல் போல் வண்ணன் தன்னை. இந்திரமாளைய திருமாலையிலே வண்டுகள் தப்பி கூடி சேர்ந்தே இருந்து சப்தித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்திரமானை மாடலர் பொழில் வன்குருகூர் சடகோபன் நம்மவர் பாடுகிறார். அதாவது திருக்குருகூரிலே அதனுடைய சுற்றுவட்டத்திலே நிறைய உத்யானங்களிலே தோட்டங்களிலே மலர்ந்திருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதனால சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்களை உடையவர் அந்த உடைய அந்த திருக்குருகூரிலே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இந்த அவர் சொன்னது பாடலோர் ஆயிரத்துள் இவை ஒரு பத்து. இந்த பத்து பாட்டம் வல்லா வீடில போகம் எழுதி வீடில என்ன விடாத விச்சேதம் இல்லாத இடைவிடாத போகத்தை எழுதி விரும்புவார் அமரர் மொய்த்தே. அமரர்கள்லாம் இவரை மொய்த்துண்டுவாளாம். அமரர்கள்னா நித்திய சூரியர். நித்திய சூரியர்னா இவரை மொய்த்துண்டு இவரை விரும்புவார்கள். இப்படிப்பட்ட பாசுரங்களை எல்லாம் நன்றா பயின்று வந்தவர் அப்படிங்கிறபடினால சீவிகண்ட லோகத்துக்கு போனால் நித்திய சூரியன்னா அந்த திருவாய்மொழியிலிருந்து இந்த பத்து பாட்டை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டு இவரை வைத்துக் கொண்டு இவர் பாட அவர்கள் ஆனந்தித்து இருப்பார், அவர்களுக்கு பிரீதராக இவர் இருப்பார் அப்படின்னு. இப்படி ஆச்சரியமான போக்கியமான எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பிரகாரத்தை சொல்லுகிறது. சீவிலிருந்து ஒருத்தவரை இப்படி எம்பெருமானை அனுபவிக்க முடியாது. ஆனால் சகல விபூதிகளாகவும் எம்பெருமானை பார்த்து அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை சொல்றபடினாலே இந்த திருவாய்மொழிக்கு இந்த பெருமை. எம்பெருமான் சகல வஸ்துக்களாலும் கூடியவனாக, அந்தந்த வஸ்துவாகவே இருக்கக்கூடியவன், ஆனால் அதில் உள்ள தோஷங்கள் இல்லாதவன் அப்படிங்கறதை ஒவ்வொரு பாசத்திலும் சொன்னதை சுவாமி தேசிகன் சேர்த்து பூதைஹே தற்காரிய பூதைஹே சுபஜனி வபுஷா தீப்தி மத்தி பதார்த்தைஹி பத்யா சுவாதோபபன்னைஹி சுருதி முக சுபத சேஷ சப்த பிரபஞ்சைஹி நானாகாரை புமர்த்தைஹி ஜகதிபதிபிஹி சேதனா சேதனௌகைஹி துஷ்டம் தோஷைரதுஷ்டம் நிகிலதனுதயா சம்பிரதுஷ்டாவதுஷ்டஹ. நம்மாழ்வார் வந்து இந்த பாசுரத்தில் சொல்லும் போது சம்பிரதுஷ்டாவ அழகாக ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் துஷ்டா ஆனந்தத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணார். எம்பெருமானை இப்படி சொல்லுவேனா அப்படி சொல்லுவேனா அப்படி சொல்லுவேனான்னு ஒரு சந்தோஷத்திலே ஆழ்வார். புகழ்நல் ஒருவன் என்கோ, குருவில் தீ பூமி என்கோ, திகழும் தன் பறவை என்கோ, தீ என்கோ, வாயு என்கோ, என்ன சொல்லுவேன் என்ன சொல்வேன் என்று ஒரு சம்பிரமத்தோட ஒரு பரபரப்போட சொல்லும் போது ஆழ்வாருடைய ஒரு சந்தோஷம் தெரிகிறது. அதனாலே துஷ்டா சந்தோஷத்தோடு சொன்னார். யாரை சொன்னார்? எம்பெருமானை சொன்னார். எப்படிப்பட்ட எம்பெருமான்னா இந்த சகல வஸ்துக்களுக்குள்ளும் அந்தரியாமையாக எல்லா வஸ்துக்களாகவே இருக்கக்கூடிய துஷ்டனாக இருக்கக்கூடியவர், அதுஷ்டனாக தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடியவர், சகல வஸ்துக்களும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் அவனை இப்படி எல்லாம் நாம் அனுபவிப்பேன் என்பதாக ஆழ்வார் கூறுகிறார். இப்படி இந்த திருவாரூர் முடிவு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.